எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. சுரங்கம் உலகம் மயங்கும் காதலரங்கம், உடலோ அடடா தங்கச் சுரங்கம் உலகம் மயங்கும் காதலரங்கம். இமைப்பதில்லை இமைப்பதில்லை.